சூழும் பம்பையில் நீராடி வந்திடும் சபரிமலையிலே காற்றே. குளிர் சூழும் பம்பையில் நீராடி வந்திடும் சபரிமலையிலே காற்றே. பகவானை வீசிடும் வெஞ்சாமரத்தினால் பக்தரை வீசுவாய் காற்றே. ஐயப்ப பக்தரை வீசுவாய் காற்றே. குளிர் சூழும் பம்பையில் நீராடி வந்திடும் சபரிமலையிலே காற்றே. பகவான் கனிந்து நல்கும் திவ்யமாம் தூய சுந்தர நாமம் சொந்தம் நாமம். எங்களுக்கு பகவான் கனிந்து நல்கும் திவ்யமாம் தூய சுந்தர நாமம் சொந்தம் நாமம். நீ அறியாயோ குளிர் காற்றே நாங்கள் மாலையிட்டால் ஐயப்பன்மா. நீ அறியாயோ குளிர் காற்றே நாங்கள் மாலையிட்டால் ஐயப்பன்மா. ஐயனும் நாங்களும் ஒன்று ஒன்று ஒன்று. குளிர் சூழும் பம்பையில் நீராடி வந்திடும் சபரிமலையிலே காற்றே. சர்வலோகங்களும் நித்தமும் சுற்றிடும் சுகந்த வாசன் நீ சொல்வாய் நீ சொல்வாய். சர்வலோகங்களும் நித்தமும் சுற்றிடும் சுகந்த வாசன் நீ சொல்வாய் நீ சொல்வாய். மணிகண்டனை போல் சமத்துவம் விரும்பிடும் மற்றொரு சர்வேசன் உண்டோ. மணிகண்டனை போல் சமத்துவம் விரும்பிடும் மற்றொரு சர்வேசன் உண்டோ. மாநிலம் எங்கேயும் உண்டோ உண்டோ உண்டோ. குளிர் சூழும் பம்பையில் நீராடி வந்திடும் சபரிமலையிலே காற்றே. பகவானை வீசிடும் வெஞ்சாமரத்தினால் பக்தரை வீசுவாய் காற்றே. ஐயப்ப பக்தரை வீசுவாய் காற்றே.